ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரவரியோமே சன்னிதத்தாம் சதாகரே நமோ நாராயணா. த 10th அண்ட் 11th வர்ஷ் குலசேகர ஆழ்வார் இன் முகுந்தமாலா மென்ஷன் தட் தியாயஸ்வ நாராயணம், ஒன் ஹேஸ் டு டூ தியானம் ஆன் நாராயணம், நாராயணன். So, for the 12th verse that we are going to enjoy today, the Avatarike, the introduction, the preamble of that verse says, Acharyas have commented that is there any niyamam that only Narayanan has to be meditated? What about Brahma Rudras, Devendras, others? If we do dhyanam on them, would they not be rakshakas? Would they not be protectors? Would they not save us? If that's the question, here Alvar says that for those who are caught and drowning in the deep, dark, horrible, samsaric ocean, the ocean of samsara, for them, the only boat that can facilitate them to cross the ocean and reach the shores for safety is Vishnu, is Narayanan. And only Narayanan can protect, save from samsaric affliction, samsaric samsara sagaram. That's the 12th verse. Bhava jalati gathana. Bhava jalati gathana. Dvandva vatahatana. Suta duhitru kalatra. Trana baral dithana. Vishama vishayatoye. Majjatam aplavana. Bhavatu sharanamekho. விஷ்ணு போதோ நராணாம் பவ ஜலதி கதானாம். தெர் இஸ் ஆல்சோ அனதர் வெர்ஷன் தட் பவ ஜலதி அகாதம். ஸோ போத் ஆர் ரைட். ஸோ பவ ஜலதி கதானாம், சம்சார சமுத்திரம், வி ஆர் இன் தட் சம்சார சமுத்திரம். துவந்த்வ வாதாஹதானாம், வி ஆர் காட் பை த ட்வின்ஸ், த பேர்ஸ் விச் ஆர் சீதோஷ்ணம், the heat and the cold, sukha dukkham, the sorrows and the joy, caught by the wind, sometimes gentle, sometimes storm, sometimes tsunami, sometimes floods, sometimes drought, keeps coming. There is no, it's a sinusoidal. There is no steady happiness or steady dukkham. We are caught in that pair. சுதத் துஹித்ரு களத்ர த்ராண பாரார்த்திதானாம். சுத துஹித்ரு களத்ர, சுத சன், துஹித்ரு டாட்டர், களத்ர ஸ்பௌஸ், ஃபார் தெம், ஃபார் த ரட்சணம், ஃபார் டு ப்ரொடெக்ட் தெம், டு டேக் கேர் ஆஃப் தெம், ஃபார் த ஆஸ் த கிரகஸ்தாஸ்ரம், டு டேக் கேர் ஆஃப் தெம், அண்ட் தட் பர்டன் is kept on our shoulders and caught by that as well. So, number one, you are in the samsara sagaram, the ocean of samsaram, karma vasanas. Number two, you are caught by the storms and winds and sukha dukkham and disease and all that. And finally, in addition, you are back has got a burden of suta duhitru kalatra trana bararthithana. Suta duhitru kalatra, the son, daughter, the spouse, the relations, all of them, their protection of them, the taking care of them is borne by you as a responsibility on your shoulders. So with that, further to all of these things, vishama vishayatoye மஜ்ஜதாம் அப்ளவானாம், விஷம விஷய தோயே, விஷமம், க்ரூயல், க்ரூரம், வைல்ட், horrible, torturous. You can put any adjective that you want. And vishama vishayatoye, vishayam, objects of pleasure. And toye, which is jalam. Toyam means jalam. So if you consider that as the objects of pleasure, the sensual pleasures, the carnal desires, the bodily urge, the five senses want the food for respective organs. So all that we are again drowning in that water of Vishaya Sukham. Aplavana. So if many people, 99.99% of people do not even know that they are drowning, that's first sign. Even if 0.01% of those who think that they are getting drowned and want to get saved do not have anything to get saved. There is no boat, there is no ship, there is no wood to log on, there is no hold, nothing. How to get saved? And for such people who would like to get saved, there is no vadam, there is no boat, there is nothing. For such manidar, narana, for them, Vishnu potaha yekaha sharanam bhavati. Vishnu vadam, the ship, the boat by name Vishnu alone is there as rakshakam, sharanam, as the protection, bhavati, agirati. So, simple message. Kulasekara Alvar addresses his mind and gives an assuaging assurance that there is nothing to worry about, there is no need for fear, and there is a way out of this samsaric afflictions, this dangerous, deep, vast ocean of samsara. And we cannot have any effort, however strong it could be, it is only very feeble. And the and because the bhava jalati katana, and with the dead, they are also caught by the wind, the pleasures, the sorrows, all that twin sukha dukkhams, and they are sinking because of the responsibility of taking care of their son, daughter, spouse. And even if they want to get saved, they don't see any semblance of any boat or ship or submarine, whatever, nothing. So what's the way? And Alvar assures that there is a boat by name Vishnu. And the Vyakhyanam says, here, Mari Mari Palapirappum Pirandu Adiyai Adaindu Ullam Theri. Mari Mari Palapirappu, because of the Punya Papam, we have taken so many Janmams, and so many Janmams are given to us. Kashayal Aditta Pole Maha Kashtatai Undu Pandigirati. Every Janmam has got its own respective horrible tortures and sorrows. It is aparam and agadam. It is deep and huge and vast, the samsaric oceans. Dvantva vata hatana. And not just that, the ocean, it has got its own tsunamis which come and hit us. And the punya papams come and push us down. And further, other than the sitoshna dukkha punya papam, there are some more burden which is kept on your back, which is suta duhitru kalatra. Suta duhitru kalatra trana bharartitana. The protection and the burden of taking care of son, daughter and spouse. Though it's our responsibility, because we Varsha Vata Tapati Piditanai, We ஓடி ஓடி திரிந்து we loiter here and there for few dollars more, for few more wealth, property, to take care of the children, to hand over to the next generation. They need to be healthy, they need to be safe, they need to have enough money. But we don't think that they also need to undergo the same samsaric afflictions and sagarams and their respective children. So, கொண்ட பெண்டில் மக்கள் உற்றா சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதுமில்லை. திருவாய்மொழி இன் 9.1.1 நம்மாழ்வார் சேர் அர்த்த சம்பாதனம் சக்தி குன்றி பிகாஸ் ஆஃப் த வென் வி ஆர் ஏர்னிங் ஃபார் அர்த்தம் த மெட்டீரியலிஸ்டிக் ஆப்ஜெக்ட்ஸ் கொண்ட பெண்டில் மக்களுற்றார் சுற்றத்தவாரார் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதன் மற்றும் யாதுமில்லை என் திசையும் கீழும் மேலும் முற்றவும் உண்டபினான் தொண்டரோமாய் உயலல்லால் இல்லை கண்டீர் துணையே. ஹே வேர்ல்ட்லி பீப்புள், யூ திங்க் தட் யூ ஹாவ் ஃபேமிலி, பாண்டேஜ், ரிலேஷன்ஸ், லவ்விங் ஸ்பவுஸ், கிட்ஸ், சம்பந்தி, ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் ஆல் வித் யூ. Until you have dabbu with you have money with you have wealth with you are able to earn. Once that's gone, the ability to earn the wealth, if that is gone, if you are stuck on the bed, then there would be absolutely no love, semblance of love in them for you. Because you have become a burden to them, and the eight directions, all worlds, everything during pralaya kalam, when we lie dormant, he keeps in his stomach and takes care of us. Such emperuman, if one other than that emperuman, there is nothing, no protection, no hold, none for us as a companion. And so, though it's as a grihasthashram, it is our responsibility to take care of them. However, we need to always remember that Narayanan alone is namakku. Immaikkum ezhal piravikkum patravan nammai udayavan Narayanan nambi. And even after being in samsaric affliction, even after being in samsaric ocean, even after being burdened, even with the sukham dukham, we are pulled, tempted, attracted, lured and captured by the vishama vishayatoye, the rasendriya vishayam, rasapekshaya pranendriya vishayam. So here the rasam of the vishayam, the carnal desires, the bodily urge, the sensual pleasures, the I'm pulan. So these five senses would like to have their objectives fulfilled. This vishayam, if you remove ya, it becomes visham. The vishaya sukham becomes visham, the poison, if you go only towards that. So again, Thiruvaimazhi, it says, ondru solli, oruthanil nirkilada or aivar, one kayavarai, endriyan velgirpan, un thiruvarul illayen. Without your thiruvarul, without your mercy, without your unbounded grace, with showering your grace, how will I be able to get over the attack, the strong attacks of the five sense organs, which completely take me, and that too the beauty of that is, when one sense organ is enjoying its respective food, its respective pleasure, the other sense organs are being attracted by their respective ones. So we leave this and go there. So ஒன்று சொல்லி ஒருத்தினில் நிற்கிலாத ஓர் ஐவர், ஒன்றிலே ஆசையை உண்டு பண்ணி அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதே வேறொன்றில் ஆசையை உண்டு பண்ணும் ஒப்பற்ற ஐம்புலர். When we are enjoying the pleasure of one sense, the other sense organs pull us towards them, and we get pulled by both, and that's the peerless, the sense organ, strong sense organ. How will we be able to get over it without your grace? Namalvar says. So, who is the grace? Perumal, Narayana. அப்ளவானா ஃபார் தெம் தெர் இஸ் நோ செம்பிளன்ஸ் ஃபார் தீஸ் பீப்புள் ஹூ ஆர் காட் இன் த சம்சாரிக் ஓஷன் அண்ட் த ஒன்லி போட் ஷிப் சேவியர் இஸ் தேவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். தேவன் மீன்ஸ் தேவதேவன், தேவாதி தேவன் நாராயணன். பிகாஸ் எருத்து கொளியுடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி நோய்க்கு மருந்தருவாரும் இல்லை. மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா, தெர் இஸ் நோபடி ஹூ நோஸ் த மெடிசின் ஃபார் திஸ் டிசீஸ் ஆஃப் சம்சாரம், சம்சாரிக் அஃப்ளிக்ஷன்ஸ். ஸோ எருத்து கொடியுடையான் ருத்ரன், பிரமன் சதுர்முக பிரம்மன், இந்திரன் மற்றும் ஒருத்தரும், நோபடி, நேம் தெம், நோபடி, தே டூ நாட் நோ த மெடிசின் ஃபார் திஸ் cycle of births and deaths, samsaram, sagaram. And not only they do not know that Narayana knows the medicine, he himself is the doctor. Maruttuvanayan indra mamani vanna, it's not that he is a compounder or a nurse and who knows the medicine and somehow cheats from the pharmacy and give. He is not, he is a qualified registered doctor. So maruttuvanayan indra, he alone is samartan. And hence, with that final two verses, we will finish. Samsararnava magnana vishaya kranta chetasam vishnu podam vina nanyat kinchidasti parayana. Vishnu Dharma says, samsara kadal, the one who are caught in that, and those who would like to get rid of, there is no other boat other than Vishnu. Samsara sagaram ghoram ananta klesha bhajanam twameva sharanam prapya nistaranti manishinaha jitante stotram. For the samsara samudram, the cruel one who are, because of the very many numerous papams, and the only upayam, by focusing the mind that goes behind the worldly pleasures, focusing on you as the upayam, you alone can facilitate them to cross the ocean, says Jitante Stotram. Piravi perungadal neenduvar, நீந்தார் இறைவனடி சேராதார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.